நறுமுகையே நறுமுகையே நீயொரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீயொரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா. மங்கை மாவிழி அம்புகள் என் மார் துளைத்ததென்ன, பாண்டிநாதனை கண்ட என் மனம் பசலை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்ற பார்வை பார்த்தவளும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. யானும் நீயும் எவ்வழி அறிதும் உறவு சேர்ந்ததென்ன, ஒரே ஒரு நீண்ட செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, ஒரே ஒரு நீண்ட செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, செம்புலம் சேர்ந்த நீ துளி போல் அம்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்ற பார்வை பார்த்தவளும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா.